காவடி ஏறி வரும் சுவாமி மலையிலே, பால் காவடி ஆடி வரும் பழனி மலையிலே, குளிர் பன்னீர் காவடி ஏறி வரும் சுவாமி மலையிலே, வேல் காவடிகள் வரிசை வரும் ராணி மலையிலே, வேல் காவடிகள் வரிசை வரும் ராணி மலையிலே, மனம் வீசும் சந்தட காவடிகள் மருத மலையிலே, மனம் வீசும் சந்தட காவடிகள் மருத வரும் சென்னி மலையிலே, எழு தேவர் காவடி கூவி வரும் சென்னி.